ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹத ஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத் குரோத் பகவதோஸ்ய தேஹிக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணு பரகாலயதி இந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வாத்ருதம் ஸ்ரீ சதகோபவாக்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாஹமம் நமாம்யஹம் திராவிட வேத சாகரம். சிவபதியான பகவான் திரிவேங்கடமுடையான் நமக்கு பரம கருணையோடே அனுகிரகம் பண்றதுக்காகவே இந்த திருமலையிலே அவதாரம் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். நம்மாழ்வார் அவர் திரிவேங்கடமுடையான அனுபவிக்கிற அந்த மூன்றாம் பத்தில் ஒழிவில் காலமெல்லாம் கோவில் திருவாய் மொழியான பாசுரத்தை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆழ்வார் இந்த வைகுண்டத்தில் இருந்து நம்ம கைங்கரியம் பண்ண வேண்டாமோ, இப்படி சம்சாரத்தில் இருந்து இந்த சரீர பந்தத்தினாலே கஷ்டப்பட்டு இருக்கோமேன்னு நினைச்சப்போ திருவேங்கடமுடியானுடைய சாட்சா்காரம் ஆறுது. அதை பார்த்து அந்த திருமலையிலே ஆசைப்பட்டு அங்கேயே நம்ம கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித நானாவித கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறார். அதில் ஆறாம் பாட்டில் சொல்லும் பொழுது கைங்கரியம் முக்கியம் அப்படின்னு சொல்லியாச்சு, திரிவேங்கடமுடியானுக்கே கைங்கரியம் பண்ணணும்னு முதல்லாம் சொல்லியாச்சு. ஆறாம் பாட்டில் பகவானுக்கு கைங்கரியம் பண்ண என்ன உபாயம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்பலாம் பெரிய உபாயம் கஷ்டப்பட வேண்டாம். என்ன அப்படின்னா, வேங்கட துறைவார்க்கு நமவென்னலாம் கடமை அப்படின்னு வேங்கடன் வேங்கடேஷாய நமஹா அப்படின்ற அந்த திருநாமத்தை சொன்னாலே போரும். அதை சொல்லிட்டு இருந்தாலே பகவான் சர்வவித கைங்கரியமும் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்றது ஆறாம் பாட்டில் சொன்னேன். அப்போ ஏழாவது பாசுரம் வரும்போது சொல்றேர், திருவேங்கடமுடையான் அவருடைய திருநாமம் சொல்லி கைங்கரியம் பெறறது இருக்கட்டும், எல்லாரும் அவரையே போய் கஷ்டப்படுத்தினா எப்படி? திருவேங்கடமுடியான் இல்ல, அந்த திருமலையே நமக்கு அந்த கைங்கரியத்தை கொடுக்கும் அப்படின்னு. திருமலை அந்த க்ஷேத்திரம், அந்த மலையே அப்பேற்பட்ட க்ஷேத்திரம், அந்த திருமலை அந்த வாசம், அந்த திருமலையே அதை நம்ம நமஸ்காரம் பண்ணி திருமலையை பிரார்த்தித்தாலே நமக்கு எல்லா கைங்கரியமும் கொடுக்கும் அப்படின்றத இந்த பாசுரத்தில் நம்மாழ்வாருடைய மங்களாசாசனம். சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனுடும் நமன்றெழும் திருவேங்கடம் நங்கட்கு சமன்கொள் வீடு தரும் தடம் குன்றமே அப்படின்னு. அந்த திருமலையிலே சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அப்படின்னு பகவானுக்கு கைங்கரியம் பண்ண அந்த நித்தியசூரிகள் அமர்ந்து வானவர் வானவர் கோனுடும் அப்படின்னு, நித்தியசூரிகள் அந்த நித்தியசூரிகளுக்கு தலைவரான சேன முதலையார் விக்ஷசேனர் அவெல்லாம் சுமந்து வராளாம். என்னென்ன மாமலர் அப்படின்னு புஷ்பங்கள், மாமலர் அப்படின்னா பெரிய புஷ்பங்கள், பெரியனா பெருமையுட பெருமையான சிறந்த ஸ்லாக்கியமான பகவத் கைங்கரியத்துக்கே உபயோகப்படுத்துகின்ற அற்புதமான அந்த புஷ்பங்கள், நீர் சுடர் தூபம் அப்படின்னு, நீர் அப்படின்னா தீர்த்தம், அங்க மா அப்படின்றது எல்லாத்துக்குமே போட்டுக்கணும், மாமலர் மா அது அற்புதமான நீர், சுடர் தூபம் அப்படின்னு தீபம் தூபாதிகள்லாம் அவாளே சுமந்து கொண்டு வந்துட்டு இருக்காளாம். இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து நீ கொண்டு வா நாங்க வந்து வாங்கிக்கிறேன்னு இல்ல, அவாளே ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பகவத் கைங்கரியத்துக்கு அவாளே எடுத்து புஷ்பங்கள் தொடுத்து அற்புதமான தீர்த்தங்கள், அதுக்கப்புறம் தூபம் தீபாதிகள்லாம் எடுத்துட்டு வந்து அந்த தீபத்துக்கு போட வேண்டிய சாம்பிராணி அதெல்லாம் அவளே பார்த்து பார்த்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அமர்ந்து வானவர் வானவர் கோனுடும் அந்த திருவேங்கட மலைக்கு வந்து அமர்ந்து அப்படிங்கிறார். அமர்ந்துன்னா இருந்து, அங்கேயே இருந்து திருப்பி உடனே ஐயோ நம்ம திருப்பி கிளம்பணுமே உத்தியோகம் இருக்கே அங்க வேற ஏதோ வேலை இருக்கேன்னு அப்படின்லாம் யோசிக்காம அங்கேயே வந்து பெருமாளுக்கு இந்த கைங்கரியங்கள்லாம் பண்றாளாம். அப்பேற்பட்ட திருமலை நமன்றெழும் திருவேங்கடம் நங்கட்கு. அவளுக்கே அந்த கைங்கரியம் தரக்கூடிய அந்த திருமலை நமக்கும் அவ வந்து நமன்றெழும் அப்படி உட்கார்ந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி சந்தோஷமாக என்ன பாக்கியம் அப்படின்னு எழுந்துகிறான் அந்த திருவேங்கடமலையிலே. அந்த திருவேங்கடமலையே சமன் கொள்வீடு தரும், எல்லாருக்கும் சமமாக நம்மளும் பிரார்த்தித்தான் நமக்கும் நித்தியசூரிகளுக்கு சமமாக. ஏன் திருமலை திருமலைக்கே திருமலையே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு சமமாக நம்மளை வைத்து நமக்கும் கைங்கரியம் தரும் அப்படின்னு. இவன் கைங்கரியத்துக்கு லாய்க்கியா, இவன் ஒழுங்கா பண்ணுவானா அப்படின்லாம் எதையும் எதிர்பார்க்காம எல்லாருக்கும் அவளுக்கு சமமாக நம்மளுக்கும் கைங்கரியம் கொடுக்கும் தடம் குன்றமே அப்பேற்பட்ட குன்றம் மலை, பெரிய குன்றம் அப்பேற்பட்ட திருமலை அப்படின்றது இங்க தாத்பரியம். அப்போ திருவேங்கடமுடியான் பலன் கொடுக்கறதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அந்த திருமலையே நமக்கு வந்து பலன் கொடுக்கும் அப்பேற்பட்ட இடம் அப்படின்றது தான் இந்த பாசுரத்தில் முக்கியமான தாத்பரியம். அதுவும் மோக்ஷமே கொடுக்கும் அப்படின்றதுனாலதான் சமன்கொள் வீடு தரும் அப்படின்றதுக்கு வீடு தரும் அப்படின்றது அப்பேற்பட்ட மோக்ஷத்தையே தரக்கூடிய அந்த திருமலை அப்படின்றது. அந்த வேதத்திலேயே மோக்ஷத்தை பற்றி சொல்லும் பொழுது சாளுக்கியம் சாரூப்யம் அப்படின்னு எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா அங்க வந்து மோக்ஷத்துல வந்து பகவத் கைங்கரியம்ன்றது பகவான் வந்து என்னன்னா தன்னுடைய அனுபவத்தை பகவத் அனுபவத்தை மட்டும் இல்ல அவர் என்னென்னலாம் அனுபவிச்சுருக்காலோ அது அத்தனையும் அது நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு. அவருக்கு சமமா நம்மளை வச்சுக்கிறாராம் நம்ம குழந்தை அப்படின்னு. ஒரு ராஜா எப்படி தன்னுடைய குழந்தைக்கு ராஜா வந்து சிம்ஹாசனத்துல உட்காந்து அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு என்னென்னலாம் அவர் போக்கியத்தை அனுபவிச்சுருக்காரோ அந்த ராஜ்யத்தில் தன் குழந்தைக்கு தான் அத்தனையும் எப்படி தருவாரோ அப்படி எல்லாரையும் சமமாக வைத்து தான் அனுபவிக்கிற அந்த அத்தனை அனுபவத்தையும் எல்லாருக்கும் தன் குழந்தைகளுக்கும் பெருமாள் தரேர் அப்படின்னு. அங்கே வந்து வித்தியாசம் கிடையாது, நித்தியசூரிகள் முக்தர்கள் இவ அப்புறம்தானே வைகுண்டத்துக்கு வந்தா அப்படின்றதெல்லாம் கிடையாது. நித்தியசூரிகளுக்கு எப்படி கைங்கரியமோ அதே போலதான் மற்ற எல்லாருக்கும். அங்க இன்னும் சொல்ல போனா நம்மாழ்வார் பாசுரங்கள்லாம் கடைசியில சொல்லும் பொழுது மோக்ஷத்துக்கு இந்த பத்தாத்மா முக்தர்களாக போகும்பொழுது அவள்லாம் அவள் சொல்லிக்கிறாளாம் பாக்யம் பாக்யம், நீங்க அங்கேருந்து பூமியிலிருந்து பிரபத்தி பண்ணி இல்ல பக்தியோகமோ பிரபத்தியோ பண்ணி இந்த மோக்ஷத்துக்கு வந்திருக்காளே அவ எப்பேற்பட்ட பாக்யசாலிகள் அப்படின்னு இன்னும் அவ கொண்டாடுறாளாம். அப்படி அப்பேற்பட்ட அந்த இடத்துல எல்லாருக்கும் அதே போல சமமாக வைத்து சமன்கொள் வீடு தரும் அப்பேற்பட்ட மோட்ச அனுபவத்தை திருமலையே தரும் அப்படின்றது இங்கு பாசுரம். வேதம் மோட்சத்தை பற்றி சொல்லும் பொழுது நிரஞ்சனகா பரமம் சாமியம் உபாயித்தியே அப்படின்னு அந்த இடத்துல பரமசாமியத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படின்ற போலே திருவேங்கடமலையே தரும். சுவாமி குலகைப்பிரான் பிள்ளான் இந்த பாசுரத்துக்கு திருவாராயிரப்படியிலே வியாக்கியானம் பண்ணும்பொழுது சுமந்து இச்சமிருத்தி பெருகைக்கு திருவேங்கடமுடையானை இப்படி வருந்த வேணுமோ, பரம பிராபியபூத பகவத் கைங்கரியாபேக்ஷராயிருந்த நம்கள் குணநிரூபண பூர்வகமாக நமக்கு அந்த பிராபியத்தை தவிரிகையாகிற இப்பழுதொன்றும் வாராதபடி நிர்வேதுகமாக திருமலைத்தானே அயர்வரும் அமரர்களுக்கு கொடுத்தா போலே திருவேங்கடமுடையான் திருவடிகளிலே தான் செய்யும் சேஷவிருத்தியல் நமக்கும் தரும் என்கிறார் அப்படின்னு. இச்சமிருத்தியை பெருக இப்பேற்பட்ட கைங்கரியத்தை பெருக திருவேங்கடமுடையானை இப்படி வருந்த வேணுமோ, திருவேங்கடமுடையான்கிட்டயே தான் எல்லாரும் போய் கேட்கணுமோ, பாவம் அவரதும் எத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணுவார், அவ்வளவு தூரம் போக வேண்டிய அவசியமே இல்லை. என்னன்னா பரம பிராபிய பூத பகவத் கைங்கரியாபேட்சராயிருந்த எல்லாரும் நமக்காகவே அந்த கைங்கரியத்தை ஒரு தோஷமும் பாராமல் இப்பழுதொன்றும் வாராதபடி அப்படின்ற திருமலை எப்படின்னா தோஷத்தை பார்க்காம நம்ம கிட்ட தோஷத்தை பார்க்காம இதெல்லாம் பாவம் பண்ணானே இவனுக்கு கைங்கரியம் கொடுக்குமா அப்படின்லாம் பார்க்காம நிர்வேதுகமாக கைங்கரியம் திருமலை தானே கொடுக்கும், திருமலை தானே அயர் வரமரர்களுக்கு கொடுத்தா போலே அந்த நித்தியசூரிகளுக்கும் முக்தர்களுக்கும் கொடுத்தா போலே அவளும் இங்க வந்து தூபம் தீபங்கள்லாம் கொண்டு வந்து எப்படி கைங்கரியம் பண்ணிருக்காளோ அப்படி திருவேங்கடமுடையான் திருவடிகளிலே தான் செய்யும் சேஷவருத்தியையும் அப்படின்னு திருமலையே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கு. அதுவே திருமலை எப்படி பகவான் அதுல இருக்கேன்னா அந்த கைங்கரியங்கள் எல்லாமே தானே தீர்த்தங்கள் அதெல்லாம் அந்த தீர்த்தங்கள் பெருமாளுக்கு நம்ம உபயோகப்படுத்துறோம் இல்லையா. அந்த அப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற தான் எப்படி கைங்கரியம் திருமலை பெருமாளுக்கு பண்ணிட்டு இருக்கோ தான் செய்யும் சேஷவருத்தி எல்லாம் நமக்கும் தரும் என்கிறார் அப்படின்னு நம்மளுக்கும் தரும் அந்த திருமலை அப்பேற்பட்ட திருமலை அப்படின்னு இப்படி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிதான் இந்த பாசுரம் இதுக்கு அடுத்த பாசுரத்தை வச்சுதான் சுவாமி தேசிகன் தயாசதகம் பண்ணும்பொழுது முதல் முதல் ஸ்லோகத்திலேயே பிரபன்னஜன கூட்டஸ்தராச்சிய பிரபத்தி மார்க்கத்தை காமிச்சவர் நம்மாழ்வார். நமக்கு கலியுக ஆரம்பத்திலே அவருடைய அவதாரம், ஏன்னா பக்தியோகங்கள்லாம் இந்த கலியுகத்தில் நமக்கு பண்ண முடியாது, அதுக்கான சக்தியும் இல்லை, அதுக்கான ஞானமும் இல்லை, அதுக்கான இன்ட்ரெஸ்டும் இல்லை, அது ரொம்ப கஷ்டம். அப்ப ஏற்பட்டவாளுக்கு நமக்கு வேற என்ன வழின்னா பிரபத்தி மார்க்கம் தான் அப்படின்றதும், அது சுலபம் மட்டும் கிடையாது, அது ரொம்ப உசத்தியான மார்க்கம் அப்படின்றதை காட்டவே நம்மாழ்வாருடைய அவதாரம். அவர்தான் பிரபன்னஜன கூட்டஸ்தர். அவருடைய திருவள்ளியம்படி இந்த பாசுரத்துபடியே தான் சுவாமி தேசிகன் தயாசதகம் பண்ணும்பொழுது ஆரம்பிக்கச்சியே பிரபத்தியேதம், அந்த பிரபத்தியே தான் ஆரம்பிக்கிறார். எந்த ஸ்லோகத்திலையும் எடுத்த உன்னையே பிரபத்தி அப்படின்னு இல்ல, ஸ்லோகங்கள்ல பெருமாளுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லி கடைசியில அவருக்கு பிரபத்தி பண்றது உண்டு. ஆனா இங்க எடுத்த உன்னையே பிரபத்தியேதம் கிரிம் பிராயா அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த அதுவும் அங்க பிரபத்தியேதம் சீனிவாசான் திருவேங்கடமுடியானுக்கு சொல்லல, இல்ல தாயார் பெருமாள் அப்படின்னு சொல்லல, பிரபத்தியேதம் யாருக்குன்னா கிரிம் பிராயா அந்த திருமலைக்கே பிரபத்தி அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா அந்த திருமலையே தரும் அப்படிங்கும் பொழுது அந்த திருமலையே வேண்டிக்கிறது தானே அப்படின்னு. பெரியவா ஆழ்வார்கள்லாம் நமக்கு என்ன காட்டியிருக்கா, பிரபத்தி பண்ணும்பொழுது தாயாரோட சேர்த்துதான் பெருமாளுக்கு பண்ணணும் அப்படின்னு. பாஷ்யக்காரரும் கத்தியத்திரையும் பண்ணச்சு அப்படி தாயார் பெருமாளுமாக சேர்ந்து இருக்கும்போதுதான் பண்றார். அதுக்கப்புறம் சில பேர் என்ன சொல்ற, நேரடியா நம்ம போய் பிரபத்தி பண்றதை விட விபீஷணன் பண்ண பிரபத்தி, அதனால பெருமாள் நிறைய கேள்விகள்லாம் அந்த சபையில கேட்கப்பட்டது, அதுக்கப்புறம் யோசிச்சுதான் கொடுத்தா. ஆனா விபீஷணன் கூட வந்தவர்களுக்கு எப்ப விபீஷண தாசர்கள் ஆனாலும் அவளுக்கு ரொம்ப சீக்கிரம் கிடைச்சிருது, அவளுக்கு எந்த கேள்வியும் இல்லாம அப்படிங்கிற மாதிரி. அப்போ யார் ஒருத்தன் ஆச்சாரியர் மூலமாக பிரபத்தி பண்றானோ இன்னும் ஒசத்தி அப்படின்னு காட்டும் பொழுது இப்படிதானே பிரபத்தின்னு சொல்லியிருக்க. அப்ப பிரபத்தியேத்தம் கிரிம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னா சுவாமி தேசிகனுடைய அனுபவம் என்னன்னா அதெல்லாம் தானா அடங்கிறது. எப்போ திருமலை அப்படின்னு சொன்னாலோ அங்க தாயாரும் பெருமாளுமாக தானே இருக்கா, ஸ்ரீனிவாசன் அப்படின்னு அவருடைய வக்ஷஸ்தலத்திலேயே தாயாரோடே சேர்ந்து அகலகில்லேன்னு எப்பயுமே பிரியாத ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு அனுகிரகம் பண்றதுனாலையும் தாயாரும் பெருமாளுமாக. இப்ப ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் முன்னிலையிலே தானே பண்ணணும் அப்படின்னா அந்த எத்தனை அத்தனை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய ஹிருதயம் மொத்தம் அந்த திருமலையிலேயே தானே இருக்கு. நம்ம பார்த்தோம் ஆழ்வார் நம்மாழ்வார் அவர் ஆழ்வார் திருநகரில் இருந்தா கூட இங்கதான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துலேருந்தே பிரார்த்திக்கிறேன். அவளுடைய மனசு அந்தந்த திவ்ய தேச பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணா கூட அவளுடைய மனசு ஆள வந்தார் பார்த்தோம். அவர் திருமலை நம்பிகளை இங்க திருமலை நம்பிகளுக்கு கைங்கரியத்துக்கு அங்க யாருமே இல்லையே அப்படின்னு போகுது. அதே மாதிரி ஸ்ரீ பாஷ்யக்காரரும் திருமலையிலே கைங்கரியத்துக்கு யாரும் இல்லையே அப்படிங்கும்பொழுது அனந்தாழ்வார் வந்தேர். அப்படி அவள் அவ அந்தந்த திவ்ய தேசத்துல இருந்தா கூட அவளுடைய மனசு பூர்த்தியான திருமலையிலேயே இருந்தபடினாலே, அது இல்லாம சுவாமி தேசிகன் சொல்லும்பொழுது விகாஹே தீர்த்தபகுலாம் சீதலாம் குருசந்ததிம் ஸ்ரீனிவாச தயாம்போதி பரிவாக பரம்பராம் அப்படின்னு திருமலை திருவேங்கடமுடையானுடைய கருணையாலேதான் கருணைதான் பிரவாகம், அந்த பிரவாகம்தான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அப்படி ஆச்சாரியர்களாக நமக்கு அனுகிரகம் பண்ற அவாள்லாம் ஆச்சாரியர்கள் எல்லாமே திருவேங்கடமுடையானுடைய தயா பிரவாகம்தான் அப்படி. அந்த மாதிரி அப்பேற்பட்ட மலை அந்த திருமலை. அதனால திருவேங்கடமுடியான் இல்ல திருமலைக்கே அப்பேற்பட்ட பெருமை இருக்கிறதுனாலேயும், அதனாலதான் அவர் தேர்ந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கு வராக க்ஷேத்திரமானதுனாலேயும், அந்த திருமலை நமக்கு அத்தனையும் நம்ம கேட்ட அனைத்து கைங்கரியத்தையும் நமக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு பெரிய பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணும்பொழுது ஏழாம் பாட்டில் பிரார்த்தித்த கைங்கரியத்தை திருமலை தானே தரும் என்கிறார். நம்ம எப்பேற்பட்ட கைங்கரியெல்லாம் பிரார்த்திக்கிறோமோ அத்தனையும் திருமலையே தரும் அப்படின்னு. அப்புறம் சூரிகளும் ருத்ராதிகளும் நித்தியசூரிகள் பிரம்மருத்ராதிகள் தேவர்கள் அவள்லாம் அந்த திருமலையிலே வந்து கைங்கரியம் பண்றா. அவளுக்கு சமமாக நமக்குட நம்மள போல் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தின்னு சொல்றோம் இல்லையா, அப்படி அபராதங்கள் பண்ணியிருந்தாலும் நம்மளும் அந்த திருமலை அந்த வித்தியாசம் பார்க்காமல் தோஷத்தை பார்க்காமல் கைங்கரியத்துக்கு ஆசைப்பட்டானே அப்படின்னு கேட்கிற கைங்கரியத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு அமர்ந்து அப்படின்னு இங்க பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது அமர்ந்து வானவர் வானவர் கோணுடும் அப்படின்னா வானவர் நித்தியசூரியெல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து கைங்கரியம் பண்றா அப்படின்னு மட்டும் அர்த்தம் இல்ல. அமர்ந்துன்றதுக்கு என்னன்னா இங்க வந்து இருந்து அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு கவலையும் இல்லாம திருப்பி போகணுமே உடனே கிளம்பணுமே அப்படின்லாம் இல்லாம அனன்ய பிரயோஜனரா இல்லாமல் அப்படின்னு அனன்ய பிரயோஜனம் வேற எந்த பிரயோஜனம் அதை பத்தி எல்லாம் யோசிக்காம திருவேங்கடமுடையான் கைங்கரியமே அப்படின்னு அதை மட்டுமே காரணமாக வேற எந்த யோசனையும் இல்லாத நிம்மதியாக இங்க வந்து பெருமாளுக்கு வேற எந்த கைங்கரியம் வேற யாரை பத்தியும் யோசிக்காம திருப்பி ஆத்துக்கு போகணுமே திருப்பி ஆபீஸுக்கு போகணுமே அந்த கவலையே இல்லாம வந்து அந்த கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றது தான். நீங்க வந்து நித்தியசூரியலுக்கு அவ அங்கங்க போய் திருப்பியும் வைகுண்டத்து கிளம்பணும் சீக்கிரம் போகணும் அப்படின்னா இல்லாம அமர்ந்து வானவர் வானவர் கோருடும் அப்படின்னு பிரதிஷ்டராய் அப்படின்னு பிரதிஷ்டராய் ஸ்திர புத்தியோடே அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம் பெரியோர்கள் பண்றாங்க. அங்கேயே பிரதிஷ்டமாக இருந்து ஸ்திர புத்தியோட வேற யாரையும் நினைக்காம அந்த திருவேங்கடமுடியானையே தியானம் பண்ணிட்டு அங்க திருவேங்கடமுடியானிக்கே கைங்கரியம் பண்றார்கள் அப்படின்னு. நமன்றெழும் அப்படின்றதுக்கு நமன்று அப்படின்னா அந்த நித்தியசூரிகள்லாம் அந்த சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் அதெல்லாம் கொண்டு வந்து அவளே சுமந்து கொண்டு வந்து நமன்று அந்த பெருமாளுக்கு வணங்கி கொண்டு அந்த கைங்கரியத்தை பண்ணி கொண்டு எழும் அப்படின்னா கிருதார்த்தராய் அப்படி அப்பேற்பட்ட கிருதார்த்தர் பாக்கியமானோமே அப்படின்னு நினைக்கிறாளாம். அதை பண்ணிட்டு அதான் எழும் அப்படி சந்தோஷமாக இப்பேற்பட்ட பாக்கியத்தை நம் பெற்றோமே அந்த திருமலையே நமக்கு அப்பேற்பட்ட கைங்கரியத்தை நமக்கு கொடுத்ததே அப்படின்னு பாக்கியரானோம் அப்படின்னு சமன் கொள்வீடு தரும் எல்லாருக்கும் சமமான கைங்கரியத்தை வீடு அப்படிங்கும் பொழுது மோக்ஷம் அப்படின்னு வியாக்கியானம். அந்த மோக்ஷத்தை அந்த மோக்ஷானுபவத்தை இங்கிருந்தே கொடுக்கும் மோக்ஷத்தையும் கொடுக்கும் அப்படின்றது திருமலை அந்த திருமலைக்கே பெருமை அப்படின்றது இன்றைய பாசுரம். அதனால அந்த திருமலையே நம்ம தியானம் பண்ணணும். அங்க வந்து திருமலையில வந்து பெருமாளை வந்து சேவிக்கிறோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தா கூட திருமலையோட அந்த க்ஷேத்திரத்துல வாசம் பண்றதே பெரிய பாக்கியம். கீழ்த்திருப்பதிலிருந்து அந்த அலிப்பிரியிலிருந்து கீழேந்து மேல கைகூப்பி திருமலையை சேவிச்சாலே அதை விட ஒரு பெரிய பாக்கியம் எதுவும் கிடையாது. இன்னும் கூட அந்த காலத்துல பெரியவர்கள்லாம் ஆச்சாரிய புருஷாலாம் வரும்பொழுது சில வாட்டி ரொம்ப கூட்டமா இருந்தா கூட திருமலைக்கு வந்து பெருமாள் மூலவர் சேவிக்க முடியல உற்சவ வெளியில எழுவர் தினமும் சேவிச்சு உள்ள ஒரு வேலை போக முடியலன்னா கூட அவ வந்து ஐயோ பெருமாளை சேவிக்கலையே அப்படின்னு அந்த கஷ்டமே பட மாட்டாலாம். ஏன்னா அந்த திருமலையே சாட்சாத் அந்த இடத்துல பகவான் தான் திருமலை பூர்த்தியாவே பகவான் அப்படி இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றான்னால அந்த திருமலைக்கு வந்து அந்த பிரதட்சிணம் பண்ணி உற்சவரை சேவிச்சதே அந்த திருமலை அப்பனை சேவிச்ச அளவு அப்படின்னு தான் அவ தியானம் பண்ணி அவ அப்படிதான் சந்தோஷப்படுவா. பெரியோர்கள் அப்படிப்பட்ட ஞானிகள் நம்மளாம் என்ன நினைப்போம் ஆமூலவர் சேவிக்க முடியே அப்படின்னு அது நம்மளுடைய ஞானத்தில் அதுக்குன்னு அது தப்பு கிடையாது. ஆனா பெரியோர்கள்லாம் அப்படி அந்த திருமலையே அந்த திருமலை வாசம் ஒரு க்ஷணமாவது அங்க அப்படின்னு மேல்கோட்டையை சொல்லும் பொழுது க்ஷணமப்பி நிவசந்தோ கேவலம் யாதவாதிரன் ஒரு க்ஷணம் அந்த யாதவாதிரியில இருந்தா கூட போரும் பாக்கியம் அப்படிங்கிற போலே புராணங்கள்ல திருமலையிலும் சொல்லும் பொழுது வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சனா வெங்கடேச சமோ தேவோ நபூதோ நபவிஷ்யதி அப்படின்னு வெங்கடாத்ரிக்கு மிஞ்சின அந்த ஸ்தானம் எங்கேயும் கிடையாது. அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் வெங்கடாத்ரிக்கு சமமான க்ஷேத்திரம் வேற எதுவுமே கிடையாது. இதுதான் உசந்த க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது வைகுண்டத்தை விட அப்படின்னு இங்க வந்து விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் பருப்பு அப்படின்னு எல்லாருமே இங்க கைங்கரியம் பண்ண நினைக்கிறா அப்படின்றதுனால வெங்கடாதிரி சமஸ்தானம் பிரம்மாண்ட இந்த பிரம்மாண்ட அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டங்கள்ல இருக்கிற எந்த இடத்திலையும் அப்புறம் மோட்ச பரிந்து எல்லாத்திலையும் எடுத்தா இதுதான் வசத்தியான் இதுக்கு சமமான க்ஷேத்திரம் இல்லை. அதே போல வெங்கடேச சமோ தேவோ திருவேங்கடமுடையானை போலே தெய்வம் வேற யாரும் கிடையாது. சமோ அவருக்கு சமமான தெய்வம் வேற யாரும் கிடையாதுன்னு நபூத்தோ நபவிஷ்யதி அப்படின்றத இந்த புராணத்திலே இந்த திருமலைக்கே அப்பேற்பட்ட மங்களாசாசனம். அப்படி அந்த திருமலையே பத்தி இன்னைக்கு பார்த்தோம். இதுக்கு மேற்கொண்டு குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் பாசுரம் நாளைக்கு, அதுவும் முக்கியமான பாசுரம் நம்மளுடைய தலைப்பே சென்று சேர் திருவேங்கட மாமலை அப்படின்ற தலைப்புனால அந்த முக்கியமான பாசுரத்தை நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.